முன்பு உள்ள கதை என்னன்னா, இவர்கள் பயணிக்கிறார். ராமன், இலக்குவணன், விஸ்வாமித்திரர், மூன்று பேரும் பயணிக்கிறார். விஸ்வாமித்திரர் வழிகாட்டி கொண்டு முன்பு கடக்கிறார். அவரை அடியொற்றி இந்த இரண்டு சகோதரர்களும் பின்தொடர்கிறார். போய்கொண்டே இருக்கிறார்கள். அங்கு ஒரு இடத்தில் மிகவும் ரம்யமான ஒரு வனப்பகுதியை ராமன் பார்க்கிறான். அது மற்ற காட்டுப்பகுதியை விட வித்தியாசமாக கண்ணுக்கு மிகவும் ஆனந்தத்தை தரக்கூடிய விதத்தில் அந்த பகுதி இருக்கிறது. அதனால் அதை குறித்து விஸ்வாமித்திரரிடம் ராமன் வினவுகிறார், இந்த பகுதி என்ன, இது பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக கவினார்ந்த தோற்றத்துடன் காணப்படுகிறது, இது என்ன பகுதி, இந்த இடத்தின் பெயர் என்ன என்று வினவுகிறார். அதற்கு விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார், இந்த பகுதியில் தான் ஒரு காலகட்டத்தில் சிவபிரான் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்படி சிவபெருமான் தவம் செய்து கொண்டிருந்த பகுதிக்கு அப்படி தவம் செய்து கொண்டிருந்த போது அவருடைய தவத்தை கலைப்பதற்காக மன்மதன் வந்தார். கரும்பு வில்லை வளைத்து மலரம்புகளை தொடுத்து அவர் மீது அவன் பானம் செய்தார். அவருடைய தவத்தை கலைப்பதற்காக அந்த மலரம்புகளை அந்த சிவன் மீது அவன் பிரயோகித்தான். அதனால் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணை திறந்தார். அந்த மன்மதன் சாம்பலாகிவிட்டார். அப்படி மன்மதன் சாம்பலாகி எரிந்து விழுந்த இடம்தான் இந்த இடம். அப்படி அவனுடைய அங்கம், மன்மதனுடைய அங்கம் எரிந்து விழுந்த பகுதி இது என்பதனால் இந்த பகுதிக்கு அங்கநாடு என்ற ஒரு பெயர் உண்டு. காமன் எரிந்து விழுந்த பகுதி என்பதனால் இந்த பகுதி, இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு காமனாச்சிரமம் என்ற ஒரு பகுதியும் உண்டு. சிவன் தவம் செய்த இடம் என்பதனால் இது மற்ற பகுதியை விட அருள் தன்மை மிகுந்ததாக இருக்கிறது. இங்கே பல முனிவர்கள் இப்போது கூட அந்த தவ வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று விஸ்வாமித்திரர் அந்த இடத்தினுடைய வரலாற்றை சொல்கிறார். அன்றைக்கு அவர்கள் அந்த பகுதியிலேயே அங்கு இருக்கக்கூடிய முனிவர்களுடைய அந்த குடிலில் தங்குகிறார்கள். அந்த இரவு தங்கி இருக்கிறார்கள். இப்படியாக கதை செல்கிறது. அந்த இரவு அந்த காமனாச்சிரமம், அந்த அங்கநாடு என்ற பகுதியில் உள்ள அந்த காமராச்சிரமத்தில் தங்கி இருந்துவிட்டு மறுநாள் மீண்டும் பயணத்தை அவர்கள் தொடர்கிறார். தொடர்ந்து அவர்கள் அப்படியே போகும்போது அங்கே மிக உக்கிரமான ஒரு பாலை நிலப்பகுதியை பார்க்க, அந்த காட்டு பகுதி எல்லாம் விஸ்வாமித்திரருக்கு ஏற்கனவே தெரிந்த இடம்தான். ஆனால் ராமனுக்கு அவையெல்லாம் புதிது புதியனவாக இருக்கின்றன. அதனால் அந்த பாலை நிலத்தை குறித்து அவன் விசாரிக்கிறான். இது என்ன இவ்வளவு கொடுமையான பாலையாக இருக்கிறது என்று அவன் அதை குறித்து ஆச்சரியப்படுகிறான். அந்த பாலை நில வர்ணனையை கம்பன் வர்ணித்திருப்பான். அது ஒரு அட்டகாசமான வர்ணனை. வெறும் வர்ணனை என்பது நல்ல அழகான காட்சியை மட்டும்தான் வர்ணிப்பார்கள் புலவர்கள் என்று இல்லை. கொடுமையான உக்கிரமான காட்சியை கூட புலவர்கள் மிக உச்சபட்சமான அழகியலோடு வர்ணிப்பார்கள். அதற்கு நீங்கள் கம்பராமாயணத்தில் அந்த பாலை நில பகுதியை பற்றிய வர்ணனையை எடுத்து பார்க்கலாம். மூல நூல்கள் மிக சிறப்பாக கம்பர் அந்த பாலை நிலத்தை வர்ணித்திருப்பார். அதை பார்த்தால் பார்க்கின்றவர்களுடைய கண்கள் வெந்து போகும். அந்த பாலை நிலத்தை பற்றி கேள்விப்பட்டால் கேட்டவர்களுடைய காதுகள் வெந்து போகும். அந்த பாலை நிலத்தை பற்றி பேசினால் பேசியவர்களுடைய நாக்கு வெந்து போகும். அந்த பாலை நிலத்தில் எப்போதும் கோடை காலம்தான் இருக்குமே தவிர பருவமே மாறாது. நிரந்தரமான கோடை தான் அங்கு. அந்த பாலை நிலத்திற்கு மேலாக வேகம் வந்தால் வேகங்கள் அத்தனையும் கரிந்து சாம்பலாகி போய்விடும் என்று அப்படியே வர்ணித்துக் கொண்டே போவார். பாலை நிலத்தில் தண்ணீருக்கு தவிக்கின்ற யானைகள் எல்லாம், தண்ணீர் எங்கே கிடைக்கின்றது, ஐயோ வெயில் தவிக்கிறதே என்று அலையக்கூடிய யானைகள் எல்லாம் திடீரென்று புகை, ஒரு புகையை பார்த்து குகை இருக்கிறது, இந்த குகைக்குள் போனால் கொஞ்சம் நமக்கு நிழல் கிடைக்கும் என்று குகைக்குள் புகுமா. ஆனால் அது குகைக்குள் புகுகிறோம் என்று நினைத்து கொண்டு புகுந்தது அது குகை அல்ல. அங்கு மலைப்பாம்புகள் தான் ஆயை பிளந்து கொண்டு இருக்குமா. அது இந்த யானையில் புகை என்று நினைத்து கொண்டு அந்த மலைப்பாம்புகளின் வாய்க்குள் புகுந்து விடுவோம். இப்படியெல்லாம் நீண்ட வர்ணனையாக அந்த பாலை நிலத்தை பற்றி கம்பர் வர்ணித்திருப்பார். அது ஒரு தனிப்பகுதி. அப்படிப்பட்ட பாலை நிலத்தை பார்த்து ராமன் வினவுகிறார், இந்த பாலை நிலம் இங்கு இப்படி உருவாகி இருப்பதற்கு என்ன காரணம்? நாம் சற்று முன்பு மிக அழகிய வளம் மிகுந்த ஒரு பகுதியை பார்த்துவிட்டு வந்தோம். இப்போது அதற்கு நேர் எதிர்மாறான ஒரு உக்கிரத்தன்மை மிகுந்த ஒரு நிலப்பகுதியை காண்கிறோமே. இங்கு இந்த நிலப்பகுதி எப்படி உருவாயிற்று? சிவபெருமான் நெற்றி கண்ணை திறந்ததனால் இது இப்படி எரிந்து விட்டதா என்றெல்லாம் அவன் வினவுகிறான் விஸ்வாமித்திரரை நோக்கி. அதற்கு விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார், சிவன் நெற்றி கண்ணை திறந்ததெல்லாம் இது இப்படி ஆகவில்லை. சிவன் இருந்த அந் நெற்றி கண்ணை திறந்தது அங்கு அங்கு அது அங்க நாடு என்று அந்த பகுதி, அந்த பகுதி நன்றாகத்தானே இருக்கிறது. அதனால் இது சிவனால் விளைந்ததல்ல, சிவனுடைய நெற்றி கண்ணால் விளைந்ததல்ல. இந்த நிலத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறது என்று வரலாற்றை சொல்ல ஆரம்பித்தார். முன்னாடி ஒரு காலகட்டத்தில் சரண் என்ற ஒரு இயக்கன் இருந்தார். இயக்கன் இயக்கன் யக்ஷன் என்று அதை சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள். யக்ஷன் யக்ஷன், நீங்கள் மகாபாரதத்தில் கூட இந்த யக்ஷன் என்பது வரும். அந்த தர்மபுத்திரனிடம் கேள்வி கேட்பான் ஒரு யக்ஷன் தோன்றும். அதை நீங்கள் அனைவரும் படித்திருக்கலாம். அது மிக முக்கியமான பகுதி. யக்ஷன் யட்சர்கள் என்ற ஒரு பிரிவினர்கள் இருக்கிறார். மொத்தம் 18 கணங்கள் இருப்பதாக சொல்கிறார். அதாவது கந்தர்வர்கள், யட்சர்கள், கிங்குருடர்கள், தேவர்கள், இப்படி ஒரு 18 வகையில அந்த கணங்களை வகைப்படுத்தி வைத்திருக்கிறார். அதாவது தேவலோகத்தில் தான் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள அந்த பிரிவுகள் அது, நாம் அவர்களை எல்லாம் மொத்து மொத்தமாக சேர்த்து அமரர்கள் தேவர்கள் என்று சொல்கிறோம். ஆனால் அது அந்த அதில் 18 பிரிவுகள் இருப்பதாக புராணங்களில் நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு பிரிவு தான் இந்த யக்ஷன் என்ற பிரிவு. அதை தமிழில் சொல்லும் போது இயக்கன் என்று சொல்வார். யக்ஷன் என்பதை இயக்கன் இயக்கர்கள், யக்ஷர்கள் என்பதை இயக்கர்கள் என்று சொல்ல ஒரு மரபு இருக்கு. அந்த யக்ஷர்களுடைய தலைவனாக இருப்பவன் தான் குபேரன். குபேரனை பற்றி அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அவன் தான் செல்வத்திற்கு அதிபதி. செல்வம் எல்லாம் அவனுக்கு சொந்தமாக இருக்கிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த குபேரன் என்பவன் அந்த தேவர்களில் அந்த யக்ஷன் யக்ஷர் என்ற அந்த பிரிவை சேர்ந்தவன். அவர்களுக்கு தலைவனே அந்த குபேரன் தான். அப்படிப்பட்ட அந்த யக்ஷ குலத்தில் முன்னொரு காலத்தில் சரண் என்ற ஒரு யக்ஷன் இருந்தான். அவனுடைய மகன் சுகேது என்பது. அந்த சுகேது மிக வலிமை மிக்கவன், ஆற்றல் மிக்கவன். அந்த சுகேதுக்கு மிக நெடுங்காலமாக பிள்ளை பேரை வாய்க்கவில்லை. குழந்தை இல்லாததனால் அவன் மனம் வருந்தி பிரமதேவனை நோக்கி தவம் இருக்கிறான். பிரமதேவன் அவனுக்கு எதிரே தோன்றி, உன்னுடைய தவத்திற்கு நான் மிச்சுகிறேன், உனக்கு நீ கேட்ட வரம் கிடைக்கும், ஆனால் ஆண் குழந்தை கிடைக்காது, பெண் குழந்தையை தான் கிடைக்கும். அந்த பெண் குழந்தை 1000 யானைக்கு சமமான பலம் படைத்தவளாக இருப்பாள். மிகவும் அழகானவளாகவும் 1000 யானைகளுக்கு சமமான ஆற்றல் மிக்கவளாகவும் அவள் இருப்பாள் என்று பிரம்மதேவன் வரம் கொடுத்து மறைகிறான். அதை போல ஒரு பெண் குழந்தை அந்த சுவேதுக்கு பிறக்கிறாள். அந்த சுவேது என்னும் அந்த யக்ஷனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறார். மிக ஆற்றல் மிக்கவளாக அவள் வளர்ந்து வருகிறாள். அவள் நாளாவட்டத்தில் வளர்ந்து பருவம் எழுதிய பின் சுந்தன் என்னும் ஒருவனுக்கு மனம் செய்து வைக்கப்படுகிறார். சுந்தன் என்பவன் அவளுடைய கணவனாக ஆகிறான். அந்த சுந்தனுக்கும் அந்த பெண்ணுக்கும் பிறந்த 2 ஆண் குழந்தைகள் பிறக்கிறார்கள். அவர்கள்தான் பாரிஷன் சுபாகு என்ற 2 பேர். இவர்களெல்லாம் யக்ஷ வம்சத்தில் இப்படி பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு இயல்பிலேயே ஆற்றல் மிக அதிகமாக இருக்கிறது. அதிக வல்லமை மிக்கவர்களாக அவர்கள் இருப்பதனால் அவர்களுக்கு உள்ளுக்குள் வர அகங்காரம் மிகுந்து பிறரை அடக்குவது ஒடுக்குவது போன்ற அட்டூழியங்களில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். முக்கியமாக முனிவர்களை துன்புறுத்தக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டு இந்த சுந்தன் இருக்கிறான் அல்லவா, இந்த பெண்ணுக்கு கணவன் சுந்தன். அவன் ஒரு முறை அகத்தியருடைய ஆசிரமத்திற்கு சென்று அவர் தவம் செய்யக்கூடிய இடத்திற்கு போய் அகத்தியருக்கு தொந்தரவு செய்கிறார். அகத்தியர் பார்க்கிறார், அகத்தியருக்கு கோபம் உண்டாகி விடுகிறது. அவனை அப்படியே அழித்து விடுகிறார். அவனை கொன்று ஒழித்து கட்டி விடுகிறார். அவர் கண்ணை திறந்து அந்த நெருப்பு பொருள் கண்ணில் இருந்து நெருப்பு பொருள் சிரிக்கும்படி கோபத்துடன் பார்க்கும் போது அவன் எரிந்து அப்படியே சாம்பல் ஆகிவிடும். தன்னுடைய கணவனை அகத்தியர் கொன்று விட்டார் என்ற செய்தி அந்த பெண்ணுக்கு தெரியவில்லை. அவன் அவளுடைய மகன்களுக்கும் தெரியவில்லை. அந்த சுபாகு மாரீசம் என்ற அந்த மகன்களுக்கும் தெரியவில்லை. உடனடியாக இந்த தாயும் இந்த பிள்ளைகளுமாக சேர்ந்து அகத்தியர் கொள்வதற்காக போகிறார். அகத்தியர் ஆசிரமத்துக்கு போகிறார். அப்படி போய் அவர்கள் முன்பு அந்த அகத்தியர் முன்பு நின்று அகத்தியரை எதிர்த்து இவர்கள் கற்களை வீசுவது, மரங்களை பிடுங்கி அடிப்பது போன்ற காரியங்களை செய்து செய்கிறார்கள். அப்போது அகத்தியர் என்ன செய்தார் என்பதைத்தான் இப்போது இந்த 42வது பாடல் சொல்லுது. மூன்று பேர் சேர்ந்து போகிறார்கள். தாயும் சுபாகு மாரீசன் என்ற அந்த இரண்டு பிள்ளைகளுமாக சேர்ந்து அகத்தியரை கொள்வதற்காக போகிறார்கள். தன்னுடைய தகப்பனாரை கொன்று விட்டார் அகத்தியர் என்ற கோபம் அந்த இரண்டு பிள்ளைகளுக்கும், தன்னுடைய கணவனை கொன்று விட்டார் அகத்தியர் என்ற கோபம் அந்த பெண்ணுக்கு. ஆக இந்த மூன்று பேரும் போய் அரக்கரை அகத்தியரை எதிர்த்து நிற்கிறார். அப்போது அகத்தியர் என்ன செய்தார் என்பதை இந்த 42வது பாடல் சொல்கிறது. அதை 42 பாடல் நாம் பார்க்கலாம். தமிழ் எனும் அளப்பரும் சலதி தந்தவன், அது அகத்தியரை குறிக்கும். அகத்தியர் புராண மரபுளை நாம் பார்க்க போனால் ஒரு வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கிறது. சிவபெருமான் அகத்தியருக்கும் பாணினிக்கும் மொழியை போதித்தான். பாணினி என்பவருக்கு சமஸ்கிருத இலக்கணங்கள் எல்லாம் சிவபெருமான் போதித்தார். அகத்தியருக்கு தமிழ் இலக்கணங்கள் இலக்கியங்களை எல்லாம் சிவபெருமான் போதித்தார் என்று புராணங்களில் சொல்லப்படுகிறது. இதே கருத்தை பாரதி கூட ஒரு பாடலில் எடுத்து சொல்லியிருப்பார். அந்த பாடல்கள் அநேகமாக படித்திருப்பீர்கள். ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை, ஆரியமைந்தன் அகத்தியன் என்றோர் முனிவன் கண்டே இறை மேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான் என்று வரும். அந்த தமிழ் அன்னையே தன்னை பற்றி பாடுவதாக அந்த பாடல் பகுதியை பாரதியார் அமைத்திருப்பார். ஆக தமிழை ஒரு பரவலாக உலகத்திற்கு தெரிய வைத்து அதற்கு இலக்கணங்கள் எல்லாம் வகுத்து தந்தவன் அகத்தியர் என்ற ஒரு கருத்து புராண ரீதியாக காலந்தோறும் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இங்கு அகத்தியரை பற்றி சொல்லும் போது கம்பர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், தமிழ் எனும் அளப்பரும் சலதி தந்தவன். சலதி என்றால் கடல். அளப்பரும் சலதி என்றால் அளக்க முடியாத கடல். தமிழை பற்றி கம்பர் சொல்லுகிறதை பாருங்கள். அவர் அந்த போகிற போக்கிலேயே தம்முடைய தமிழ் உணர்வையும் அந்த மொழி பற்றையும் சொல்லிவிட்டு போயிடுவார். தனியாக தமிழ் மீது நான் பற்று வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் அப்படியெல்லாம் பாடுவார்கள் சில சமயம் புலவர்கள். சில சமயம் அந்த கதையின் ஓட்டத்திலேயே தனக்கு இருக்கக்கூடிய அந்த தமிழ் பற்றை, அந்த மொழியின் மீது உள்ள அந்த காதலை சொல்லிவிட்டு போய்விடுவார். அப்படி இந்த இடத்தில் கம்பன் தன்னுடைய தமிழ் காதலை இடையே அப்படியே பொதிந்து சொல்கிறார். அகத்தியரை பற்றி சொல்லும்போது அங்கு தமிழுக்கு என்ன அடைமொழி கொடுத்து சொல்கிறார் என்றால், அளப்பரும் சலதி என்று. தமிழ் என்னும் அளக்க முடியாத கடல். கம்பர் காலத்தில் கம்பரே தமிழை பற்றி அப்படி சொல்லி இருக்கிறார். அளக்க முடியாத கடல் தமிழ் என்ன, அளக்க முடியாத கடல். அப்படி என்றால் எத்தனை இலக்கியங்கள் கம்பர் காலத்தில் இருந்திருக்க வேண்டும்? அதை பார்த்து மலைத்துதான் இவ்வளவு இலக்கியங்கள் இருக்கின்றனவே, இவற்றையெல்லாம் படிப்பதற்கு ஓர் ஆயுள் போதாதே என்ற ஒரு மலைப்புணர்ச்சியால் தான் கம்பர் இப்படி ஒரு வாசகத்தை தமிழுக்கு பயன்படுத்தியிருக்கிறார். தமிழ் என்னும் அளப்பெரும் சலதி, தமிழ் என்னும் அளக்க முடியாத கடலை அந்தவன், அதாவது அந்த தமிழ் என்னும் அந்த மொழியை இந்த உலகத்தினருக்கு கொண்டு வந்து தந்தவனாகிய அந்த அகத்திய முனிவன், உமிழ் கடல் விழி வழி ஒழுக உங்கரித்து. இந்த மூன்று பேரும் வந்து நிற்கிறார்கள் அல்லவா, அவர்களை பார்த்து கோபப்படுகிறான். கோபப்படும் போது அவருடைய கண்களில் இருந்து அந்த கனல் சிந்துகிறது. அதை சொல்கிறார், உமிழ் கடல் விழி வழி ஒழுக என்று சொல். உமிழக்கூடிய கனல், கண்கள் உமிழக்கூடிய அந்த கனலானது உமிழ் கனல் என்பது வினைத்தொகையாக நிற்கும். கண்களில் இருந்து உமிழக்கூடிய அந்த நெருப்பானது விழி வழி ஒழுக அந்த கண்களில் இருந்து அப்படி அது வெளிப்பட, ஆமா ஏராளமாக வெளிப்பட, உங்கரித்து உங்கரித்து உங்கரித்தல் என்றால் கோபத்தில் சில சமயம் அதட்டுகிறார்கள் அல்லவா, என்று சொல்வார்கள் அல்லவா, அதுதான் உங்காரம். அதை உங்காரம் என்று சொல்வார். அப்படி உங்கரிக்கிறார், உங்கரித்து அழிவன செய்தலால் அரக்கராகியே எழிகன உரைத்தனன் அசனி என்றவே. நீங்கள் அழிவு தரக்கூடிய காரியங்களை செய்வதனால் நீங்கள் இனிமேல் யக்ஷர்களாக இருப்பதில் இருந்து மாறி அரக்கர்களாக ஆகி எழிக தாழ்வடைவீர்களாக, எழிந்து போவீர்களாக என்று உரைத்தனன் என்று ஒரு சாபத்தை கொடுத்தான். அசனி என்ற அசனி என்றால் இடி, இடி கூட அப்படியே பின்னால் பின்னிட்டு விடும்படி, அதாவது இவருடைய அந்த உக்கிரமான குரல் ஓங்கி ஒழிக்குது, அது இடி மாதிரி ஒழிக்குது. இடி சத்தம் கூட அந்த சத்தத்திற்கு முன்பு தோற்றுவிடும். அந்த எஞ்சுதல் என்பதை நாம் இங்கு பின்னிடுதல், அப்படியே உள்ளடங்கி விடுதல் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த இடி கூட உள்ளடங்கி விடுமா, இவருடைய அந்த சாபம் ஒளியினுடைய அந்த வேகத்தை, அந்த உரத்து துணித்த அந்த துணிக்கு முன்பு இடியினுடைய ஓசை கூட உள்ளடங்கி விடும். அப்படி உள்ளடங்கி விதமாக அவ்வளவு உரத்து வேகமாக அந்த சாபத்தை அகத்தியர் அந்த மூன்று பேர் மீதும் பிரயோகித்தார் என்று இந்த பாடலில் அம்பர் சொல்லித்தார். தமிழ் எனும் அளப்பரும் சலவி தந்தவன் உமிழ்கனல் விழிவழி ஒழுக உங்கரித்து அழிவன செய்தலால் அரக்கர் ஆகியே எழிகன உரைத்தனன் அசனி என்றவே. எழிக என என்று அந்த இரண்டு சொற்களும் சேரும் போது எழிகன என்று சேர்கிறது. அங்கு அந்த ககரத்தில் உள்ள அந்த அகரம் கெட்டு அந்த ஏ சேர்ந்து எழுகன என்று மாறிவிடும். அது வந்து தொகுத்தல் விகாரம் என்று சொல்வார். அது அப்படி தொகுத்தல் விகாரம் ஆகாமல் இயல்பாக அது புணர்ச்சி ஆகியிருந்தால் எப்படி ஆகியிருக்கும் என்றால், எழுக வென எழுக கே வந்து அப்புறம் வே வந்து வந்துடும், எழுக வென என்று வந்திருக்கும். இப்போது அது தொகுத்தலாகி எழுகன என்று வந்து அது அங்கு அந்த சொல்லினுடைய இலக்கணம், அந்த சொற்றொடரனுடைய இலக்கணம் தொகுத்தல் விடுவார். எழுக நீங்கள் எழுந்து போக, அதாவது நீங்கள் தாழ்ச்சி அடைவீர்களாக, நீங்கள் அப்படியே உங்களுடைய உயர்நிலை, யக்ஷ நிலை என்பது உயர்நிலை, யக்ஷ குலம் என்பது ஒரு உயர்வான மதிக்கத்தக்க நிலை, அது தேவநிலை. இப்போது அகத்தியர் கோபத்தில் சாபம் விட்டு விட்டார், அரக்கர்களாக நீங்கள் மாறுவீர்களாக என்று சாபம் விட்டு விட்டார். அதனால் எழுக என்ற வார்த்தையை பயன்படுத்தி யக்ஷர்கள் என்ற அந்த உயர்நிலையில் இருந்து அரக்கர்கள் என்ற தாழ்வு நிலைக்கு நீங்கள் போவீர்களாக என்று கோபத்தில் சாபம் விட்டு என்று இந்த அகத்தியருடைய செயல் இந்த பாடலில் சொல்லப்படும். இதில் நீங்கள் சந்தேகங்கள்? ஐயா, தாடகைக்கு என்ன அர்த்தம் சொன்னீங்க ஐயா? தாடகை வதை படலம், தாடகையை கொன்றதை பற்றிய பகுதி. வதை என்ற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டீங்க அல்லவா? வதை வதைக்கிறார்கள், ரொம்பவும் ஆமாம். வதையாக வலை, வதை என்றால் கொள்ளுதல் என்றார். தாடகை என்று யாரை குறிக்குது ஐயா? தாடகை என்பது அந்த மூன்று, இதுவரைக்கும் அவளை பற்றிய பெயரே சொல்லியிருக்க மாட்டார் கம்பர். அவள் அரைக்கி ஆன பிறகுதான் அவளுக்கு தாடகை என்ற பெயரையே கம்பர் சொல்வார், அப்படி சொல்லிவிட்டு போவார். அந்த மூன்று பேர்கள் வந்தார்கள் அல்லவா, அந்த ரெண்டு மகன்களும் ஒரு பெண்ணும் வந்தாள் அல்லவா. அந்த பெண் மிகவும் அழகான பெண், ஆனால் மிக ஆற்றல் மிக்க பெண். அவள் தான் தாடகையாக உருக்கிற தோற்றத்துக்கு மாறுகிறாள். யக்ஷ பெண்ணாக இருந்தவள் அரக்க பெண்ணாக மாறிவிடுகிறாள், தானவே சகிக்காத தோற்றத்துக்கு மாறிவிடுகிறாள். அவள் மிக்க அழகு மிகுந்தவளாக பிறந்தாள், வளர்ந்தாள், நல்ல ஒரு தோற்றத்துடன் தான் இருந்தார். இப்போது அகத்தியர் சாபம் கொடுத்த பிறகு அரக்க ரூபம் கொண்டு தாடகை என்று பலரால் அறியப்பட்டவளாக அவள் மாறி. சரி ஐயா, அசனி என்றவே அப்படின்னா மின்னல், அசனி என்றால் இடி, இடி இடியே இடியினுடைய ஓசை கூட அப்படியே உள் அடங்கி விடும்படி இவர் வேகமாக சொல்லி உரத்து பேசுகிறார். உரத்து அந்த சாபத்தை இருக்கு கோபத்து. சரிங்க சரிங்க, நம்ம சொல்லுவோம் அல்லவா சில சமயம் சிலர் வேகமாக பேசினால் இடி முழக்கம் போல அவருடைய பேச்சு இருந்தது என்றெல்லாம், இடியை ஒப்பிடுகிறோம் அல்லவா, அதை போல ஒப்பிட்டு ஒப்பிட கூட இல்லை, இடி கூட தோற்றுவிட்டது, பின்னிட்டு விட்டது. இடியின் முழக்கத்தை விட அவருடைய சாப முழக்கம் கூடுதலாக ஒலித்தது, அவ்வளவு உக்கிரமாக அவர் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினார் என்பதை அவ்வாறு சொல்லி. ஏன் உங்கரித்தலுக்கு என்ன அர்த்தம் சொன்னீங்க? அதை எழுதிக்க மறந்துட்டு. உங்கரித்தல்னா உங்க கோபத்தில் நாம் சிலர் இப்போது கூட சிலர் கோபப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். என்று ஒரு அதட்டத்தோடு கோபப்படுவார். அந்த கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு வார்த்தை கிடைக்காவிட்டால் அந்த உங்காரத்திலேயே அவர்கள் வெளியிடுவார். அதற்கு உங்காரம் என்று எந்த வார்த்தையும் பேசாமல் உதட்டை சுழித்துக் கொண்டு அப்படி அந்த ஒரு ஓசையை எழுப்புவதற்கு பேர்தான் உங்கரித்தல். அது உங்காரம். அப்படி அகத்தியரும் உங்கரிச்சிடார். உங்கரித்து கோபத்துடன் அந்த மூன்று பேர் மீதும் சாபம். சரியா, நன்றி. இதுல அரிய வார்த்தை சலதி என்ற வார்த்தை. சலதி என்றால் கடல், கடல். அதாவது அது அந்த ஜலம் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. ஜலம் என்றால் தண்ணீர் என்று உங்களுக்கு தெரியும். முழுக்க தண்ணீர் காடாக இருக்கிறது கடல். எங்கு நோக்கிலும் தண்ணீர், தண்ணீர், தண்ணீர். தண்ணீர் மயமாக இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு சலதி என்ற ஒரு காரண பெயர் வரும். இன்னொரு வார்த்தை அசனி. அசனியும் அரிய ஒரு வார்த்தை. அது இடியை குறியும். விதி சொன்னீங்க, அசனி என்ன சொன்னீங்க? விதி தானே சொன்னீங்க? இடி, இடி. இடி. ஓகே. அசனி எஞ்சுதல் என்றால் அசனி வந்து அந்த இடியே பிற்பட்டு விடுகிறது, உள்ளடங்கி விடுகிறது, எஞ்சி போய்விடும். எஞ்சுதல் என்றால் கடைசியில் எல்லாம் மிஞ்சி இருப்பதை விட நாம் எஞ்சிருத்தல் என்று சொல்கிறோம். அது எல்லாம் போன பிறகு கடைசியில் ஒருவர் எஞ்சி இருக்கிறார் என்றால் அவர் அவர் அவர் மற்ற எல்லோரையும் விட தாழ்ந்து விட்டார் என்றார். மற்றவர்கள் எல்லாம் முன்னேறி விட்டார், அவர் மட்டும் எஞ்சி இருக்கிறார் என்றால் அவர் மட்டும் பின்னாடி மிகவும் தோற்று எல்லோரையும் விட தோற்று இருக்கிறார். அதே போல இடி எஞ்சி விட்டது, பின்னடைந்து விட்டது. அகத்தியனுடைய சீக்கிரமான குரலுக்கு முன்பா இடியை கூட எஞ்சி விட்டு பின்னடைந்து விட்டு. இது வந்து இந்த செய்தி, அதாவது இது அகத்தியர் சொன்ன சாப சொற்கள் சார். அகத்தியர் இப்படி சாபமிட்டார் என்ற செய்தியை இந்த பாட்டு சொல்லுது. இந்த செய்திய விஸ்வாமித்திரர் ராமனுக்கு சொல்லுகிறார். கதையை நீங்க புரிஞ்சுக்கணும். அகத்தியர் சொல்லக்கூடிய சாபம், அகத்தியர் இப்படி சாபம் விட்டார் என்று, அகத்தியர் இப்படி சாபம் விட்டார் என்று விஸ்வாமித்திரர் ராமனுக்கு சொல்லுகிறார். அப்படி வருது. அடுத்த பாடலில் அந்த அப்படி அப்ப அவள் தான் அடுத்து என்ன போகுது என்றால் இவர்கள் அடுத்தும் கதைப்பகுதி போகும். அந்த கதையெல்லாம் இடையில இதுல வரல. என்ன ஆகும் என்றால் அவர்கள் அரக்கர்களாக மாறி விடுகிறார்கள். மாறி அங்கங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அரக்கர்களாக மாறியவர்களில் அந்த பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் அல்லவா, சுபாகு மாரீசன், சுபாகு மாரீசன். அவர்கள் ரெண்டு பேரும் ராவணனுடைய தாய் தாய் வழி பாட்டனாரிடம் போய் சேர்ந்து விட்டார். ரெண்டு பேரும் எங்களை நீங்கள் தான் இனிமேல் பாதுகாக்க வேண்டும். ராவணனுடைய தாத்தாவிடம் போய் சேர்ந்து விட்டார். அங்கு சேர்ந்து அங்க இலங்கை தேசத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ரெண்டு பேர் இங்கு தாடையை மட்டும் இந்த வனப்பகுதியிலேயே அவள் சுற்றி வருகிறாள். அப்படி வருகிறவள் இந்த இந்த இதை குறித்து தானே ராமன் விசாரித்தான். இந்த பகுதி ஏன் மிகவும் இவ்வளவு கொடூரமான பாலைவனமாக இருக்கிறது என்று தானே ராமன் விஸ்வாமித்திரரிடம் விசாரித்தான். அப்படி இங்கு இந்த வனப்பகுதியை சுற்றி வந்த தாடகை செய்த அக்கிரமத்தால் அவள் இந்த வனங்களை எல்லாம் அழித்ததனால் தான் இந்த பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு பாலைவனம் உருவாகிவிட்டது என்று சொல்லுவார் விஸ்வாம். அப்படி போகும் கதை. அப்படி போகும். அப்படி சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட தாடகை எப்படிப்பட்டவள் என்றால் அவளுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்றால் என்று சொல்லுகிறார். அந்த செய்தி தான் இந்த 43வது பாடலில் இருக்கு. தாடகையினுடைய வலிமை எப்படிப்பட்ட, அவள் எவ்வளவு தூரம் உக்கிரமானவள் என்பதை சொல்லக்கூடிய பாடலாக இந்த 43வது பாடல் விஸ்வாமித்திரர் கூற்றாக இருக்கு. விஸ்வாமித்திரர் சொல்கிறார் ராமன், மண் உறுத்து எடுப்பினும் கடலை வாரினும் பின் உறுத்து இடிப்பினும் வேண்டின் செய்திருப்பாள். என்னுரு தெரிவரும் பாவம் ஈண்டிவோர் பெண்ணுரு கொண்டன திரியும் வெற்றியாள். அவள் அந்த தாடகை மண் உறுத்து எடுப்பில் மண் என்பது இங்கு இந்த பூமியை குறிக்கிறது, ஒட்டுமொத்த பூமியையும் குறிக்கிறது. பூமியை உருத்து எடுக்கணும். உருத்து என்றால் கோபித்து என்றார், கோபித்து உறுத்தல் என்றால் கோபித்து சினம் கொள்ளுது, இப்போ ஆக்ரோஷமாதல் என்றார். இந்த பூமியை கூட சினம் கொண்டு கையால் எடுக்க வேண்டும் என்றால் அவள் எடுப்பார். கடலை வாரினும், கடலை ஒட்டுமொத்த கடலில் உள்ள நீரை எல்லாம் அப்படியே கைகளால் வாரி எடுக்க வேண்டும் என்றாலும் வாரி எடுப்பார். இனி உறுத்து எடுப்பினும் ஆகாயத்தை கோபம் கொண்டு மோதி இடிக்க வேண்டும் என்றாலும் இடிப்பார். பன்னுறுத்து இடிப்பினும் கடலை வாரினும் இன்னுறுத்து இடிப்பினும், இதெல்லாம் அந்த உண்மையில வருது. மண்ணை கோபம் கொண்டு, அதாவது இந்த உலகத்தை கோபம் கொண்டு கையால் இடிப்பதாக இருந்தாலும், இடிப்பினும் என்றால் இடிப்பதாக இருந்தாலும், கடலை வாரினும், கடல் கடல் நீரையெல்லாம் ஒட்டுமொத்தமாக அப்படியே கைகளில் வாரி எடுக்க வேண்டும் என்றாலும் பின் உறுத்து இடுப்பினும் ஆகாயத்தை போய் கோபம் கொண்டு முட்டி மோதி இடித்து தகர்க்க வேண்டும் என்றாலும் வேண்டின் செய்கிருப்பாள். செய்ய வேண்டும் என்றால் அவள் செய்வாள், அதற்கு செய்யக்கூடிய ஆற்றல் அவளுக்கு செய்கிருப்பாள் என்றால் செய்ய முடியும் அவளால் என்றார். செய்கிருப்பாள், அவளால் செய்ய முடியும், செய்வாள் என்று சொல்வதற்கும் செய்கிருப்பாள் என்று சொல்வதற்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. வேண்டின் செய்வாள் என்று சொன்னாலும் அதே அர்த்தம் தான், செய்கிருப்பாள் என்று சொல்லும் போது அதுல கொஞ்சம் கூடுதலான ஒரு அர்த்தம் வருகிறது. இடையில அந்த கில் என்ற ஒரு இடைநிலை வருகிறது. கில் என்றால் செய்கிருப்பாள், ஆம் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவளாக அவள் இருப்பாள். அந்த அந்த கீ என்பது அந்த ஆற்றலை இடையே உணர்த்தி, அதை ஆற்றல் உணர்த்தும் இடைநிலை என்று சொல்வார். அதை சாதாரணமாக சொன்னால் வேண்டின் செய்வார், இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் அவள் செய்வார் என்று அர்த்தம். ஆனால் அந்த செய்கிருப்பாள் என்று சொல்லும் போது அதுல ஒரு இந்த கீ என்ற இடையில் வந்து அந்த ஆற்றலை உணர்த்துகிறது. அது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது திருக்குறளில் கூட அப்படி ஒரு நடை வரும். அந்த கீழ் எந்த இடையில், உதாரணத்திற்கு ஒரு திருக்குறள்ல, துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர், அதாவது வரம்பு மீறி பேசக்கூடியவர்களுடைய அகாத சொற்களை பொறுத்து கொண்டிருப்பவர்கள் துறவிகளை விட மிக்க மேன்மையானவர்கள், மிக்க பரிசுத்தமானவர்கள் என்று வள்ளுவர் ஒரு திருக்குறளில் சொல்றார். அதாவது மற்றவர்கள் நம் மீது வசை சொற்களை பேசுகிறார்களோ, அகாத வார்த்தைகளை பேசுகிறார்களோ, அந்த வார்த்தைகளை நாம் பொறுத்து கொண்டிருந்தால் நாம் துறவிகளை விட மேலானவர்கள், பரிசுத்தமானவர்கள் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அதில் அவர் அந்த நோக்கிருப்பவர் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தி, கிருப்பவர் நோற்பவர் என்று சொன்னாலே போதும், அங்கே அந்த கில் என்பதை இடையில் சேர்த்து நோக்கிருப்பவர் என்று சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், நோற்றல் என்றால் அதை தாங்குதல் என்றார், நோக்கிருப்பவர் என்றால் தாங்கும் வல்லமை உடையவர் என்ற ஒரு அர்த்தம் வந்தது. அந்த கீழ் என்பதற்கு அப்படி ஒரு கூடுதலான ஒரு அர்த்தம் வந்தது. அதே போல இங்கும் அந்த கீழ் என்பது சேர்ந்து வந்திருக்கு. செய்திருப்பாள், செய்வாள் என்பதுதான் அர்த்தம், அந்த கீழ் எடையில் சேர்ந்து செய்யும் ஆற்றல் உடையவள் என்ற ஒரு பொருளை தரும்படி அது துணித்து நிற்கிறது. அது அப்படியாக அவளுடைய ஆற்றல் இருக்கு. பூமியையே அப்படியே புரட்டி கையில எடுக்க வேண்டும் என்றாலும் எடுப்பா, கடலை எல்லாம் வாரி அப்படியே கைகளில் எடுத்து வேறு இடத்துல கொட்டி விட வேண்டும் என்றாலும் அப்படி வாரி எடுத்து கொட்டி விடக்கூடிய வல்லமை அவளுக்கு இருக்கு. ஆகாயத்தை போய் முட்டி மோதி இடித்து தகர்க்க வேண்டும் என்றாலும் தகர்ப்பாள், வேண்டின் செய்யிருப்பாள், இதெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் செய்வாள் அவள். எண்ணுறு தெரிவரும் பாவம் ஈண்டிவோர் பெண்ணுறு கொண்டன திரியும் பெற்றியாள். அடுத்து ஒன்று சொல்கிறார், பாவமே ஒரு பெண்ணாக வடிவெடுத்து வந்தது போல வடிவெடுத்து வந்து அவள் அங்கேயும் இங்கும் திரிந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல். அவளுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்றால், பாவமே ஒரு உருவம் எடுத்தது போல வந்து விட்டாள், பாவமே இப்படி ஒரு வடிவம் எடுத்து வந்திருப்பது போல அவள் வந்து அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாள், சஞ்சரித்து கொண்டிருக்கிறாள். இப்படி சொல்லக்கூடியது ஒரு வழக்கம் தான். ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படியே சொல்வோம். சில சமயத்தில் வருவதை பற்றி நாம் பாராட்டி பேசும்போது, இரக்கமே ஒரு வடிவெடுத்தது போன்றவர் அவர் என்று ஒரு மிகுந்த இரக்க சுபாவம் உடையவராக இருந்தால் அவரை நாம் பாராட்டி சொல்வோம். அதே போல சில சமயங்களில் ஒரு ஆடவன் தன்னுடைய காதலியை குறித்து சொல்லும் போது, அழகே ஒரு வடிவம் எடுத்தது போல் நீ பிறந்திருக்கிறாய் என்று பாராட்டி சொல்வான். இப்படி சொல்வது ஒரு மரபு. அந்த மரபின் அடிப்படையில் இங்கு கம்பரும் சொல்லுகிறார், தாடகை பாவங்களே, அந்த தீமிழைகளே ஒரு வடிவம் எடுத்தது போல வடிவம் கொண்டிருக்கிறாள் என்று. அது எப்படி சொல்கிறார் என்றால், எள் உரு தெரிவரும் பாவம். எள் உரு, எள் என்றால் இங்கு எண்ணிக்கையை குறிக்கிறது. எவ்வளவு எண்ணிக்கை என்று அந்த எண்ணிக்கையின் உருவத்தை கண்டுபிடிக்க முடியாதபடி தெரிவரும் என்றால் தெரிவு அரும், தெரிவதற்கு முடியாத என்றார். தெரிவு கூட்டல் அரும் என்பது சேரும் போது தெரிவரும் என்று வரும். தெரிவதற்கு அறிய, எண்ணிக்கையினுடைய அளவை தெரிவதற்கு அறிய பாவம், அவ்வளவு எண்ணிக்கையில்லாத பாவம், அளவற்ற பாவம், கணக்கில்லாத தீவினைகள் ஈண்டி அவையெல்லாம் கூட்டமாக சேர்ந்து, ஈண்டுதல் என்றால் கூடுதல் என்றார். ஈண்டி இந்த பாவங்கள் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து ஓர் பெண் குரு கொண்டன, ஒரு பெண்ணின் வடிவத்தை கொண்டிருப்பது போல திரியும் பெற்றியார், அங்கும் இங்கும் திரிகின்ற தன்மை உடையவள். பெற்றி என்றால் தன்மை என்றார், இயல்பு என்றார். பெற்றி நம் இப்போது இயல்பு தன்மை என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த அந்த வார்த்தை அந்த அர்த்தத்தில் வருவதுதான் பெற்றி என்று சொல். அவனு அவனுடைய பெற்றி நாம் இப்படி கூட சொல்லலாம், அவன் மிகவும் அவனுடைய பெற்றி என்னவென்றால் அவனுக்கு மிகவும் வள்ளல் குணம் இருக்குதான் அவனுடைய பெற்றி. பெற்றி என்றால் குணம், இயல்பு, சுபாவம் என்றார். திரியும் பெற்றியா, அப்படி ஒரு சுபாவம் உடையவளாக அவள் இருந்தா இருக்கிறாள் என்று விஸ்வாமித்திரர் ராமனுக்கு தெரியும். இதுதான் இந்த பாடல் அர்த்தம். ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கிறார், அவள் மிகப்பெரிய ஆற்றல் உடையவள் என்பதை சொல்லிவிட்டார். அவள் என்ன செய்ய நினைத்தாலும் செய்வாள், பூமியை புரட்ட வேண்டும் என்றால் புரட்டுவாள், கடலை கலக்க வேண்டும் என்றால் கலக்குவாள், வானத்தை இடிக்க வேண்டும் என்றால் இடிப்பாள் என்று அவளுடைய ஆற்றலை சொல்லிவிட்டார். அப்படி ஆற்றல் உடையவர்கள் நல்லவர்களாகவும் இருக்கலாம், நல்லவர்கள் என்றால் அவர்களை நாம் கொல்லக்கூடாது. ஆற்றல் உடையவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம் அல்லவா, அப்படியானால் அவர்கள் கொல்ல தகாதவர்கள், நல்லவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆற்றலை சொல்லிவிட்டு அடுத்து அவள் மிக கொடுமையானவள் என்பதை தெரிவிப்பதற்கு உலகத்தில் உள்ள பாவங்கள், எண்ணிக்கை இல்லாத பாவங்கள், இவ்வளவுதான் எண்ணிக்கை என்று எண்ணிக்கையே அறிய முடியாத அளவு உள்ள பாவங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெண் வடிவமாக வந்தது போல தெரிகின்ற தன்மை உடையவள் அவள் என்று, அவள் மிக தீயவள், கொடியவள் என்பதையும் சொல்லிவிடுகிறார். அவளுடைய வலிமையையும் சொல்லிவிடுகிறாள், அவள் அவர் அவளுடைய தீய இயல்பையும் சொல்லிவிடுகிறார். அப்படியாக விஸ்வாமித்திரர் தாடகையை பற்றி ராமனுக்கு தகவல் தெரியும். அப்படியாக இந்த பாடலம், இதில் சந்தேகங்கள்? இதுல ஈண்டின் வார்த்தை வந்து ஈதல், ஈதல் ஈகை, அது வேற, அது அது ஈதல் என்பது அது ஓர் எழுத்து ஒரு மொழி, ஈ அந்த சொல்ல இருந்து ஈதல் என்பதெல்லாம் வழி, அது வேறு. இது இது ஈண்டுதல் என்றால் சேருதல் என்றார். இது கூட திருக்குறள்ல கூட இந்த வார்த்தை வந்திருக்கிறது. அதாவது இதுல ஈண்டிய கேள்வி அவர் என்று ஒரு இடத்துல வரும், கேள்வி என்ற அதிகாரத்துல கேள்வி ஞானம் மிகுதி உடையவர்களை பற்றி சொல்லும் போது ஈண்டிய கேள்வி அவர், மிகுதியான கேள்வி ஞானத்தை அவர் சேகரித்து வைத்திருக்கிறார் ஒருவர். அவரை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறார் என்றால், ஈண்டிய கேள்வி அவர், மிகவும் சேர்க்கப்பட்ட, மிகவும் சேர்ந்திருக்கக்கூடிய கேள்வி ஞானத்தை உடையவர், மிக அதிகமாக கேள்வி ஞானத்தை அவர் பெற்றிருக்கிறார் என்பதை சொல்வதற்காக ஈண்டிய கேள்வி அவர் என்று சொல்கிறார். ஈண்டுதல் என்றால் எல்லாம் சேருது, ஒட்டு மொத்தமாக சேருது, அதை குறிக்கக்கூடியவர். அப்படி பாவங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு பெண்ணுடைய வடிவத்தை எடுக்கும். ஈண்டுதல் சேர்ந்து வருமா, ஈட்டிய ஈண்டுதல் வேற, ஈட்டுதல் வேற. ஈட்டுதல் என்பது அது பிறவினையாக வருகிறது, ஈண்டுதல் என்பது அது தன்வினையாக வருகிறது, ரெண்டுக்கும் வித்தியாசம். ஈட்டுதல் என்றால் நாம் ஒன்றை ஈட்டணும், எல்லாவற்றையும் சேர்க்கணும். இப்போ ஒரு இடத்தில் நிறைய அங்கும் பணம் பணம் ஈட்டினான் அப்படின்னு சொல்லுவோம், பணம் ஈட்டினான் எங்கேயோ இருக்கு, அதை போல நாம் கொண்டு போய் நாம் சேர்க்கிறோம், நாம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஆனா பணமே நம்மை நோக்கி வந்து விட்டது என்று வந்து வைத்துக் கொள்கிறோம் அதிர்ஷ்டத்தால். நாம எந்த காரியமும் செய்யல, நம்ம பணத்தை பெறுவதற்காக எந்த வேலையும் செய்யல, நம்ம இருந்த இடத்துலயே இருக்கிறோம். ஆனா பணமே அங்கிருந்து இங்கிருந்து வந்ததுன்னா பணம் ஈண்டி விட்டது நமக்கு என்று சொல்லலாம், தானாக வந்து சேருவது. நாம எல்லாம் அதை அங்கங்கு போய் சம்பாதிக்கிறோம் என்றால் ஈட்டுகிறோம் என்று அர்த்தம், அதுவாக வந்து சேர்ந்தால் ஈண்டுதல். அது வித்தியாசம். ஐயா வணக்கம் ஐயா. முதல் ரெண்டு சொல்லுங்க. வணக்கம் ஐயா வணக்கம். முதல் ரெண்டு இடத்துல உரு உரு அப்படிங்கிறது கோபத்தை குறிக்குது, மூணாவது வரியில உரு. அது அது நல்ல கேள்வி. அது முதல் அடியில உரு என்பது கோபத்தை குறிக்கல, அதுல வார்த்தை வந்து உறுத்தல் என்ற வார்த்தை தான் வந்திருக்கு. உரு என்ற வார்த்தை உறுத்தல், உரு உறுத்தல் என்றால் கோபித்தல் என்ற அர்த்தம். அது ஒரு வினைச்சொல் உறுத்தல் என்பது. அந்த உறுத்தலினுடைய வினையெச்ச வடிவம் தான் உறுத்து என்று. இப்போது எடுத்தல் என்பது எடுத்தல் என்ற அந்த அந்த வினைப்பெயர் எடுத்து என்றெல்லாம் நாம் பயன்படுத்திக்கிறோம் அல்லவா. எடுத்து வந்தார் எடுத்தல் என்பதையே நம் இடத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வந்தார் எடுத்த பையன் என்றெல்லாம் பெயர் வடிவங்களுக்கு மாற்றிக்கிறோம் அல்லவா. அதே போல உறுத்தல் என்ற அந்த வினை வடிவம் உறுத்து என்று மாறுகிறது, அந்த எச்சமாக மாறுகிறது, வினை எச்சமாக மாறுகிறது. மண் உறுத்து எடுத்து பூமியை கோபித்து எடுத்தாலும் என்ற அர்த்தம். அந்த ரெண்டுக்கு அடிக்குமே அதே அர்த்தம் தான் வருது. மண் உறுத்து பின் உறுத்து ரெண்டுக்குமே வந்து அந்த உறுத்து என்பது கோபித்து என்ற அர்த்தத்துக்கு அங்க அந்த உறுத்து உறுத்தல் கோபித்தல் என்ற அர்த்தம். அடுத்து வந்து உரு, அது பெயர் சொல் வடிவம், வடிவம் என்ற பொருள் எண்ணிக்கையினுடைய வடிவம் தெரிய முடியாதபடி பாவம், அவ்வளவு பாவம் அது அதிகமாக இருக்கு. எண் என்பது அந்த எண்ணிக்கையை. அடுத்த அடியிலும் உரு என்பது வடிவத்தை, பெண்ணினுடைய வடிவத்தை. நன்றியா நன்றியா. வேற ஏதோ கேள்வி கேட்டு ஐயா, இதுல பெண் உரு கொண்டால்னா தாடகை அப்ப பெண்ணா இல்லையா? இல்ல அது அந்த தன் தவ வலிமையினால் பெண் உரு. சொல்லவில்லை பெண் உரு கொண்டாள் என்று சொல்லவில்லை. பாவமே ஒரு பெண் உருவாக வந்தது போல என்று சொல்லு. அவள் பெண்ணாகத்தான் இருக்கிறாள். இப்போது நம்ம ஒருவரை பத்தி சொல்லுகிறோம், ஒருவர் நல்ல குணத்தோடு இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளும். அவரை பத்தி சொல்லும் போது நல்ல ஒரு கொடை குணம் உடையவர் ஒருவர் இருக்கிறார். அவரை பத்தி சொல்லும் போது கொடை குணமே ஒரு மனித உருவ கொண்டது போல நீங்க இருக்கிறீர்கள் என்று சொல்கிறோம் என்று வைத்து. அவர் ஏற்கனவே மனிதர் தான், ஆனா அவரை பத்தி பாராட்டி சொல்லும் போது ஒரு கொடை குணமே வள்ளல் தன்மையே ஒரு மனித உருவமாக மாறிவிட்டதோ என்று சொல்லும் பற்றி நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்வது போல அவள் ஏற்கனவே பெண் தான், ஆனால் பாவம் தான் இப்படி ஒரு பெண் வடிவத்துல வந்திருக்கிறது, வந்திருப்பு வந்திருக்கிறதோ என்று சொல்லும்படியாக அவள் இருந்தார் என்று சொல்லும். சரியா, அதெல்லாம் அந்த தெரிவரும் என்பதும் கவனிக்கத்தக்கம். தெரிவு கூட்டல் அறிவு, தெரிவு என்றால் தெரிதல் என்றார். அந்த நாம இப்போது தெரிதல் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தும், அந்த தல் விகுதியோடு அந்த தொழிற்பெயரை பயன்படுத்தும். தெரிதல் போதல் வருதல் என்றெல்லாம் அந்த தல் விகுதியில நாம நிறைய தொழிற்பெயர்களை நம்ம பயன்படுத்தும். இதே அதே போல இந்த தெரிதல் என்பதும் அந்த தல் வகையில் விகுதி பெற்று வரக்கூடிய தொழிற்பெயர். அந்த தல் விகுதியை எடுத்துருது, அதுல உகர விகுதி போட்டால் தெரிவு என்று வரும். தெரிதல் என்பதற்கும் தெரிவு என்பதற்கும் வித்தியாசம் கிடையாது. அது தெரிவு என்பதனால் கொஞ்சம் கடினமாக இருப்பது போல தெரியும், ஆனா அதுல நீங்க அது அந்த எடுத்துக்கிட்டு அதுல தெரிதல் என்பதை போட்டு பாருங்கள். என் உருவ தெரிதல் அறும், என் உருவை தெரிதல் தெரிவதற்கு அறிய என்ற அர்த்தம். அப்படி எண்ணினுடைய வடிவத்தையே தெரிவதற்கு அறிய பாவங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெண்ணாக வந்திருப்பது போல இவள் திரிந்து கொண்டிருக்கிறாள். அடுத்த பாடல் போலாமே. அடுத்ததும் அவளை குறித்த வர்ணனை தான், அவள் எப்படிப்பட்டவள் என்பதைத்தான் விஸ்வாமித்திரர் ராமனுக்கு சொல்கிறார். ராமனுக்கு இவ்வளவு தூரம் அவளை பற்றி அவர் சொல்வதற்கு காரணம் அவளை கொள்வதற்காகத்தான் ராமனை கூட்டி வந்திருக்கிறார் விஸ்வாமித்திரர். அதனால் அவளுடைய அந்த உக்கிரத்தன்மை எல்லாம் முதலில் ராமனுடைய மனத்தில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவள் எப்படிப்பட்டவள், அவளுடைய இயல்பு எத்தகையது என்பதை எடுத்துரைக்கிறார். இந்த பாடலிலும் அதைத்தான் சொல்லு. சூடக அரவு உழல் சூழ் சூழ கையினள், சூடக அரவு உழல் சூழ கையினள், ஆடுரை வாழ்க்கையில் கண்ணில் காண்பரில் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் தாடக என்பத சழக்கி நாமவே. இதுவரைக்கும் இந்த கதை ஒரு ஒரு நீளமா கதை அங்கிருந்தே வருகிறது. அந்த யக்ஷனுக்கு முதல்ல ஒரு பெண் பிறக்கிறாள் அல்லவா, அங்கிருந்து அந்த கதை வருகிறது. அந்த பெண்ணு தான் அந்த தாடகை, அங்கெல்லாம் அவள் பெயரை சொல்லவில்லை. கடைசி இங்கு வந்து அவள் தான் தாடகை என்று சொல்லுகிறார். அது ஒரு உத்தி. சில சமயம் அந்த கதை மாந்தருடைய அந்த பெயரை சொல்லாமல் அப்படியே சொல்லி வந்தா அவர் தான் இவர் என்று கதாசிரியர் முடிப்பார். அப்படி சொல்லும் போது அந்த கடைசியில அங்கு ஒரு சுவாரஸ்யத்தை வைப்பது போல. அதே போல இங்கு இதுவரைக்கும் அவள் பெயரையே சொல்லவில்லை, அவளுடைய பிள்ளைகளுடைய பெயரெல்லாம் சொல்லிவிட்டார், நாரீசன் சுபாகேந்திரன் எல்லாம் சொல்லிவிட்டார், ஆனா அவள் பெயரை சொல்லவில்லை. இங்குதான் சொல்லுகிறார். இது இதற்கு முன்பு நிறைய பாடல்களில் அந்த கதை வந்து வருகிறது, அங்கெல்லாம் சொல்லாமல் இந்த பாடலில் தான் சொல்லுகிறார். தாடகி என்பது அச்சழக்கி நாமமே, தாடகை என்பதுதான் அந்த சழக்கி. சழக்கி என்றால் சண்டக்காரி என்றார், தீவினை செய்பவள், குற்றம் புரிபவள் என்றார். அதுதான் சழக்கு என்ற வார்த்தை கூட இப்போது சிலர் பயன்படுத்துவார். மிகவும் சழக்கு நடக்குகிறது என்றெல்லாம் சொல்லுவார். சழக்கு என்றால் குற்றம், தீய காரியம், இதெல்லாம் குறிக்கும். அப்படி தீய காரியத்தை செய்யக்கூடியவனை சழக்கன் என்று சொல்லுவார்கள். இது பெண்பாள் என்பதனால் சழக்கி என்று விஸ்வாமித்திரர் அவளை குறித்து சுட்டுகிறார். அதற்கு முன்பு ராமனை நோக்கி விழித்து பேசுகிறார். ராமனை நோக்கி என்ன சொல்கிறார் என்றால், ராமன் பக்கத்தில் இருக்கிற ராமனை நோக்கி ராமா என்று கூப்பிட்டு பேசுவது போல பேசுகிறார். அப்படி பேசும்போது ராமனை நோக்கி என்ன என்ன சொல்லி விழிக்கிறார் என்றால், கண்ணில் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய். இந்த நீண்ட வாசகம் ராமனை நோக்கி கூப்பிட்டு சொல்லக்கூடிய வாசகம், ராமனை நோக்கி கூப்பிடக்கூடிய வாசகம். ஒரே வார்த்தையில் ராமா என்று சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லாமல் கொஞ்சம் நீளமான வாசகத்தால் ராமனை நோக்கி கூப்பிடுகிறார். கண்ணில் காண்பரே, கண்ணில் பார்த்து விட்டால் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழி. ஆண்கள் தங்கள் கண்களால் உன்னுடைய தோள்களை பார்த்து விட்டால் பெண்மையை அவாவுவார்கள் என்று சொல். பெண்மையை என்றால் நாம் பெண்ணாக பிறந்திருக்க கூடாதா என்று ராமனுடைய தோள் அழகை பார்த்து ஆண்கள் எல்லாம் நினைப்பார்களாம். ஏனென்றால் ராமனுடைய தோல் அழகு அவ்வளவு அழகு, அகன்று விரிந்த அந்த அந்த ஆற்றல் மிக்க அந்த தோல் அழகை பார்க்கும் போது பெண்கள் எல்லாம் பார்த்தால் பெண்களுக்கு ஒரு மையல் ஏற்படும். அழகு அந்த அழகிய தோற்றத்தை அந்த தோள்களை பார்க்கும் போது அவர்களுக்கு இயல்பாக அந்த மையல் ஏற்படும். அது அதை சொல்லவில்லை. பெண்கள் எல்லாம் ராமனுடைய தோள்களை கண்டு மையல் அடைவார்கள் என்று சொல்லவில்லை. ஆண்கள் பார்த்தால் கூட மையல் அடைவார். அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், அடடடா நாம ஆணாக பிறந்து விட்டோமே, பெண்ணாக பிறந்திருந்தால் இந்த தோள்களை தழுவி அதன் அதை இறுக ஆலிங்கனம் செய்து ஆனந்தத்தை அனுபவித்திருக்கலாமே, நாம் பெண்ண ஆணாக பிறந்து நம் பிறவியை வீணாக்கி விட்டோமே என்று நினைப்பார்கள். அவ்வளவு தூரம் அழகு மிக்கவனாக அந்த ராமன் இருந்தான் என்பதை சொல்கிறார். அதற்காக இப்படி ராமனை விழித்து பேசுகிறார். கண்ணில் காண்பரேல், ஆடவர்கள் கண்ணில் கண்டால் பெண்மையை அவாவும் தோழினாய், உன்னுடைய தோள்களை பார்த்து நாம் பெண்ணாக பிறந்து இந்த தோள்களை தழுவலாமா என்று அவர்கள் நினைப்பார்களாம், விரும்புவார்கள். அவாவுதல் என்றால் விரும்புதல். இந்த கருத்துடைய பாடல்கள்லாம் திரைப்படங்கள்ல நீங்கள் பாடல் திரைப்பட பாடல்களில் பார்த்திருக்கும். பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ என்றெல்லாம் பழைய பாடல்களில் வரும். பெண்ணே பெண்ணை கண்டு மயங்குவாள், பெண்களே நாம் ஆடவராக பிறந்திருக்க கூடாதா என்று நினைப்பார்கள் என்றெல்லாம் கவிதைகளில் எல்லாம் வரும். பெண்கள் மிக்க அழகாக இருந்தால் பெண்கள் அவர்களை பார்த்து நாம் ஆடவனாக பிறந்திருக்க கூடாதா என்று நினைப்பதாக சொல்வதாகவும், ஆடவன் அழகானாக இருந்தால் அவனை ஆடவர்கள் பார்த்து நாம் பெண்ணாக பிறந்திருக்க கூடாதா என்று நினைப்பதாகவும் சொல்லுவது அந்த அழகை ஒரு விதத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு மரபு. இப்படி சொல்லுவது ஒரு வழக்கம். அந்த அடிப்படையில் விஸ்வாமித்திரர் ராமனை நோக்கி சொல்கிறார், உன்னுடைய அழகை பார்த்து விட்டால் ஆண்கள் கூட நாம் பெண்ணாக பிறந்திருக்க கூடாதா, பெண்ணாக பிறந்தால் இந்த தோள்களை தழுவக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதே என்று அந்த ஆடவர்கள் கூட தாங்கள் பெண்ணாக பிறப்பதற்கு விரும்புவார்கள் என்று சொல்லி ராமனை நோக்கி விழித்து விட்டு அடுத்து பேசி சொல்லுகிறார். சூதக அரவு உழல் சூழ கையினாள் கையினல், அவள் சூழ கையினல் ஒரு சூழாயுதத்தை கையில் வைத்திருக்கிறார். சூழாயுதம், சூழாயுதம் தெரியும் அல்லவா, வேலாயுதம் என்பது முருகனுடைய கையில் இருக்கு, சூழாயுதம் என்பது துர்க்கை அம்மன் போன்ற தெய்வங்களுடைய கையில் பார்த்து அது பெரும்பாலும் அரக்கி வம்ச அரக்கியர்கள் அரக்கிகள் இவங்க அந்த சூழாயுதத்தை கையில் வைத்திருப்பதாக சொல்லுவது புராணத்தில் வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. இவளும் இந்த தாடகையும் கையில் ஒரு சூளம் வைத்திருக்கிறார், அதனால் சூழ கையினள் என்று சொல்றது. அதற்கு அடைமொழி சொல்கிறார், சூடக அரவு உழல் சூழ கையினள். சூடகம், சூடகம் என்றால் இந்த கையில் அந்த தோல் பகுதிக்கு கொஞ்சம் கீழாக தங்கடம் என்று கட்டுவார்கள். இப்போது கூட சில சமூகத்தில் ஆண்களுக்கு அந்த கங்கணம் கட்டக்கூடிய வழக்கம் இருக்கு, கையில் கட்டி விடுவார் கங்கணம் இருக்கு காப்பு, அது செம்பிலையோ அல்லது தங்கத்திலேயோ பகுதியில் அந்த தோளுக்கு கொஞ்சம் கீழாக அந்த கையில் அந்த கங்கணம் கட்டுவார். அது ஒரு வீரத்தின் அடையாளமாக அந்த காலத்தில் இருந்தது. இங்கே இவளும் சூடகம் என்னும் அந்த கங்கணத்தை அணிந்திருக்கிறாள். அந்த கங்கணம் எதனால் ஆனது என்றால், அது தங்கத்தால் ஆனதா என்றால் தங்கத்தால் ஆனதல்ல, அது செம்பால் ஆனதா என்றால் செம்பால் ஆனதல்ல, இரும்பால் ஆனதா என்றால் இரும்பால் ஆனதல்ல, அது பாம்பால் ஆனது. பாம்பையே அவள் கங்கணமாக கையில் எடுத்து சுற்றியிருக்கிறார். சூடக அரவு என்று சொல்லு, பாம்பா என்று சொல்லு, கங்கணமாகிய பாம்பு உழல் சூழ கையிடல், அந்த பாம்பு கங்கணமாக அவள் கையில் அந்த சுற்றி இருக்கக்கூடிய பாம்பானது உழல்கிறது, அப்படியே நெளிந்து கொண்டிருக்கு. அந்த கங்கணம் இரும்பாலையோ அல்லது தங்கத்தாலையோ செம்பாலையோ செய்யப்பட்டு கையில் அணியப்பட்டிருந்தால் அப்படியே அசையாமல் இருக்கும், அப்படியே இருக்கும் கையில் ஒரு ஆபரணமாக அங்கு தங்கி இருக்கும். ஆனால் இது பாம்பைத்தான் இவள் கங்கணமாக எடுத்து சுற்றி இருப்பதனால் அது உழந்து கொண்டே இருக்கிறது, அப்படி சுற்றி சுற்றி அப்படியே நெளிந்து கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தையை தான் உழல் என்ற வார்த்தையில் சுட்டுகிறார். சூடக அரவு, கங்கணமாகிய அந்த பாம்பு உழல்கின்ற சூளத்தை பிடித்த கையிட, பாம்பாகிய கங்கணம் அவளுடைய கையில் அந்த தோல் பகுதியில் நெளிந்து கொண்டிருக்கிறது, உள்ளங்கையில் ஒரு சூளத்தையும் அவள் பிடித்திருக்கிறார். அப்படிப்பட்ட கையாக அவளுடைய கை இருக்கிறது, அவளுடைய கையின் முழு பகுதியையும் வர்ணித்து விட்டார். மேல் பகுதியில் பாம்பு கங்கணமாக இருக்கிறது, உள்ளங்கை பகுதியில் சூளம் ஆயுதமாக பிடிக்கப்பட்டு, அப்படிப்பட்ட கையை உடையவள் அவள். காடுரை வாழ்க்கையில் வாழ்க்கையல், காட்டில் உறையக்கூடிய காட்டில் தங்கியிருக்கக்கூடிய வாழ்க்கையை உடையவள். நாட்டு பக்கமே அவள் போக மாட்டாள், காடுதான் அவளுக்கு கதி, காடுதான் அவளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கழியக்கூடிய ஒரு இடமாக இருக்கு, காட்டில் தான் அவள் இருந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லிட்டார். அடுத்து கடைசியடி அவளை பற்றி சொல்லக்கூடிய தாடகை என்பது அச்சழகின் ஆள், அவளுடைய பெயர் என்னவென்றால் அந்த தீய நடத்தை உடைய குற்காரியங்கள் செய்யக்கூடிய அந்த சழகியினுடைய பெயர் என்னவென்றால் தாடகை என்பது சொல்லி இதான் இந்த பாடல்கள். இது சந்தேகங்கள் அரவு உழல்ங்கிறது பாம்பு கையில சுத்தி இருக்கிறது, சூழ கையில சூழ கையை வச்சு வச்சிருக்காங்க, சூடகங்கிறதுக்கு என்ன சூடிய அப்படின்னு மீனிங் அர்த்தம் வருங்கிறது. சூளம், சூளம் என்றால் சூளம், சூளாயுதம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், சூளம் திரிசூலம், சூடக சூடகங்கிறது முதல் வார்த்தைக்கான சூடகத்துக்கு இருக்கீங்களா, சூடகம், சூடகம் என்றால் கங்கணம் என்றார், கங்கணம், கங்கணம் என்பது அவன் கங்கணம் கட்டி கொண்டு வந்து விட்டான் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா, கங்கணம் என்றால் அந்த தோல் பகுதிக்கு கொஞ்சம் கீழாக அந்த புஜம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அணியப்படக்கூடிய ஆபரணத்துக்கு பெயர் கங்கணம் என்று, அது பெரும்பாலும் வீரர்கள் அணியக்கூடிய சண்டைக்கு போபவர்கள் அணியக்கூடிய கங்கணம். சூடகம் என்பது அந்த ஆபரணத்தை குறிக்கும், அது அவள் அந்த பாம்பையே அப்படி கட்டி கங்கணமாக கட்டியது, அது பாம்பு என்பதனால், உயிரோடு உள்ள பாம்பு என்பதனால் அது அப்படியே விழுந்து கொண்டே இருக்கு, நெளிந்து கொண்டே இருக்கு. சூடக அரவு என்பதை நாம் இப்படி பொருள் இருக்க வேண்டும் என்றால், சங்கடமாகிய பாம்பு தண்ணீர். சூடகம் என்றால் சங்கடம், அரவு என்றால் பாம்பு, சங்கடமாகிய பாம்பு என்று எடுத்துக்கொள்வோம். சூடக ஐயா, ஒரு சிறு சந்தேகம். அது அது ஒரு எனக்கு சரியா தெரியும், என்ன சொல்றேன்னு தெரியல. அதாவது இந்த இதுல வந்து தாடகை பற்றி சொல்ல வரும் பொழுது ராமரின் தோழை பற்றி எதற்கு இடையில் அதை பற்றி கூற வேண்டும், எனக்கு அது கொஞ்சம் விளங்கலை. ஏன்னா வந்து ஒரு தாடகையை பற்றி வர்ணனை செய்கின்றார், அதற்கு நடுவில் ராமரை தோழை புகழ்கின்றார். இது ராமனை நோக்கி, அதாவது நம்ம பொதுவா பேசிக்கிட்டே இருக்கும் போது ரெண்டு பேரும் விவாதிச்சு ஏதோ பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம இப்ப ராமுவும் கோமுவும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு கோமுவுக்கு ஒரு எண்ணம் வருது. ராமு கிட்ட சொல்றாரு, அது வரைக்கும் சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்தவன், அடே ராமு ஒரு செய்தி தெரியுமா அப்படின்னு திடீர்னு ராமுன்னே அவன் பேரை கூப்பிட்டு சொல்ல ஆரம்பிச்சு, ஆரம்பத்துல இருந்தே ராமு கிட்ட தான் பக்கத்துல தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அவனுக்கு ஒரு விஷயம் வருது, அதை குறித்து சொல்லணும்னு அவனுக்கு தோணுது. அது வரைக்கும் அவனை ராமுன்னு கூப்பிடாதவே திடீர்னு பேச்சுக்கு நடுவுல, அடே ராமு உனக்கு ஒரு செய்தி தெரியுமா அப்படின்னு திடீர்னு அவன் பேரை கூப்பிட்டு விட்டு புதுசா ஒரு செய்தியை சொல்ல ஆரம்பி, அப்படி பேசிக்கொண்டே இருக்கும் போது அந்த நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க பேரை சொல்லி நாமே கூப்பிடுகிறோம். அது இந்த காலத்திலயும் நம்முடைய வழக்கமாக தான் இருக்கு. அதே போல பல விஷயங்களை ஏற்கனவே அந்த தாரையினுடைய கதையை அப்படியே சொல்லி கொண்டு வர்றவருக்கு திடீர்னே ராமனை நோக்கி ராமா என்று சொல்லி கூப்பிடுறார். கூப்பிட்டு இந்த விஷயத்த குறிப்பிட்டு சொல்றாரு. அவளுடைய பேரையை தான் இந்த இடத்த பாட்டுல தான் சொல்ல போறாரு. அதனால இது அவனுடைய மனசுல அவளை பதியணும் அப்படிங்கிறதுக்காக, அவளுடைய பெயரை அவன் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக ராமனை நோக்கி விழிக்கிறார். அப்படி விழிக்கும் போது இது நடைமுறையில நம்ம பொதுவா அப்படி யாரையும் நம்ம அலங்காரம் எல்லாம் யாரையும் நம்ம கூப்பிட மாட்டோம். ஆனா இது கவிதையா இருக்கிறதுனால அப்படி கவித்துவமா கம்பருக்கு சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கு இது சிறப்பா வந்து நம்ம பொருள் எடுக்கணும். அது ராமனை கம்பருக்கு வர்ணிக்கணும்னு ஆசை, அதனால அவர் அப்படி ஒரு இடையில விஸ்வாமித்திரரே அப்படி ராமனை குறித்து சொல்வதாக. அதுல வேற கண்ணில் காண்பிரேல்னி ஒரு வார்த்தை வரும், அதுல ஒரு சந்தேகம் வரும். காண்பிரேல்னி என்று சொன்னாலே போதும், கண்டால் கண்டால் கண்டால் என்பதே கண்ணால் தானே காண்பாங்க, அப்படியே கூடுதலாக கண்ணீர் என்று சொல்கிறார் என்றால் அந்த கண்ணுக்கு ராமனுடைய காட்சி அவ்வளவு சுலபத்துல கிடைக்காது. அது தவம் செய்பவர்களுக்கு, சென்ற பிறவிகளில் புண்ணியம் செய்தவர்களுக்கு தான் ராமனை தரிசிக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த கண்ணு அப்படிப்பட்ட புண்ணியம் செய்திருக்கணும் என்பதை உணர்த்துவதற்காக கண் என்பதை கூடுதலாக சேர்க்கிறார். அப்படி நான் உரையாசிரியர்கள் அப்படி கூடுதலாக பொருள் சொல்லுவார். நியாயப்படி அது போகிற போக்குல, பாட்டு எழுதுற போக்குல கம்பருக்கு அந்த கண்ணில் வந்திருக்கும். ஆனா உரையாசிரியர்கள் கூடுதலாக அப்படி சேர்ப்பார்கள், அதுக்கு ஒரு நயம் கற்பிப்பார். திருக்குறள்ல கூட ஒரு இடத்துல வாயால் சொல்லல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். தீய வழுக்கியும் வாயால் சொல்லல், அதாவது நல்ல குலத்தில் பிறந்தவர்கள் தீய சொற்களை அவரையும் கூட தங்கள் வாயினால் பேச மாட்டார்கள் என்று அந்த திருக்குறளுக்கு பொருள். பேச மாட்டார்கள் என்று சொன்னாலே போதும், வாயினால் பேச மாட்டார்கள் என்று கூடுதலாக அவர் சொல்லியிருப்பார். அதற்கு பரிமேல் அழகர் என்ன உரை எழுதுகிறார் என்றால், வாயால் என்று தேவைப்படாது கூறினார். அது தேவையில்லை, அது சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், அந்த வாயினுடைய மகத்துவம், அந்த வாய் எப்போதும் நல்ல சொற்களையே பேசி பேசி பழகின வாய், அதுல இருந்து அந்த தீய சொற்களே வராது என்பதை சிறப்பிப்பதற்காக வாய் என்று வேண்டாது கூறினார் என்று பரிமேல் அழகர் அதற்கு ஒரு கூடுதலான ஒரு உட்கருத்தை கற்பிப்பார். அதே போலதான் இங்கேயும் கண்ணில் என்று வேண்டாது கூறினார். அதுக்கு காரணம் அந்த கண், அப்படி ராமனை கண்டதென்றால் அந்த கண் புண்ணியம் செய்த கண்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அப்படி கண் என்பதை சேர்த்து விட்டார். ஐயா, அவாவம்ன்றது வந்து இதுல அவாவ் என்று ஆசை என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கோ. ஆசை என்பது இப்போது நீங்கள் நடைமுறையில் கூட இப்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான். அந்த காலத்தில் கடிதம் எழுதுபவர்கள் எல்லாம் அவா என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தும் நலம் நலம் அறிய அவா என்று பயன்படுத்தும் அப்படி ஒரு திரைப்பட பாடல் கூட வந்திருக்கு. நலம் நலம் அறிய நலமறிய ஆவல் என்று ஒன்று வந்து சிலர் கடிதம் எழுதும் போது நலம் நலமறிய அவா என்று அவா என்றால் விருப்பம். இது அந்த அவா என்ற அந்த சொல்லில் இருந்து அது வினை வினை எச்சமாக மாறுகிறது அவாவும் என்று வருகிறது. அது கூட உம் சேர்ந்து அவாவும் விரும்புகிற பெண்மையை விரும்புகிற தோழியாய் என்று வருகிறது. ஆடவர்கள் பார்த்தால் பார்த்த உடனே ஐயோ நாம் ஒரு பெண்ணாக பிரிந்து இருக்க கூடாதா, பெண்ணாக நாம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவர்கள் ஆசைப்படுவார். அதை அவாவுதல் என்றால் ஆசை. நன்றி. இந்த பாட்டோட இந்த இந்த வாரத்தை முடிச்சுக்கலாமையா? நேரம் ஆயிடுச்சா? 7:35 ஆச்சு. இன்னும் ஒரு பாடம் வேணா பார்க்கலாம், மற்றவங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா தெரியல அப்படின்னு நேரம் எப்பயும் முடிச்சிடணும். சரி, இன்னும் ஒரு பாட்டும் அடுத்த பாட்டும் அவளை பற்றிய செய்தி தான். அவள் எப்படிப்பட்டவள் என்பதை அதுல என்ன கருத்து சொல்கிறார் என்றால், அடுத்த பாட்டுல அந்த ராமன் கேட்ட கேள்விக்கு விடை இந்த பாட்டுலதான் வரும். ராமன் கேட்ட கேள்வி அங்க இடையில கிட்டத்தட்ட 40-50 பாடல்கள் இருக்கு. 40-50 பாடல்களுக்கு முன்பு ராமன் ஒரு கேள்வி கேட்டான், இந்த பாலைவனம் எப்படி உருவாச்சு நீ என்று கேள்வி. அந்த கேள்விக்கு விடை தான் இந்த பாட்டுல சொல்ற 45வது பாட்டுல. அந்த அரைச்சி தான் இந்த வனத்தை அழித்து பாலைவனமாக செய்து விட்டாள் என்று பதில் சொல்றார். அந்த பதில் இந்த 45வது பாடல்கள் இருக்கு. அதற்கு ஒரு உபமானம் சொல்கிறார். அந்த அரைச்சி இந்த காட்டை அழித்து பாலையாக செய்ததற்கு ஒரு உபமானம் சொல்கிறார். ஒருவனுக்கு எவ்வளவோ நல்ல குணங்கள் இருக்கலாம், பலவிதமான நல்ல குணங்கள் இருக்கலாம். நல்ல கல்வி கற்றவனாக இருக்கலாம், நல்ல பேச்சுவன்மை உடையவனாக இருக்கலாம், எல்லோரிடமும் இனிய வார்த்தைகள் பேசுபவனாக இருக்கலாம். இப்படி நற்குணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பல்வேறு குணங்கள் உடையவனாக ஒருவன் இருக்கலாம். ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு தீய குணம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதுதான் கஞ்சத்தனம் என்ற ஒரு தீய குணம் இருக்கிறது. கஞ்சத்தனம் என்றால் அதுக்கு இங்கு உலோபம் என்ற வார்த்தை வந்திருக்கு. லோப குணம், லோபி என்ற வார்த்தையெல்லாம் கேட்கும். அவன் ஒரு உலோபி லோபி எல்லாம் பழைய கதைகளில் வரும். கஞ்சத்தனம் உள்ள குணம் அவன் கருமி கஞ்சன் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். அதுக்கான சம்ஸ்கிருத வார்த்தை தான் லோபி. லோபி என்றால் கருமி கஞ்சத்தனம் உடையவன் என்றார். அது லோபம் என்று முன்னாடி முன்பு சேர்ந்து உலோபம் என்று வரும். லோபம் என்றால் கஞ்சத்தனம் என்றார். கஞ்சத்தனம் அல்லது கருமி கருமித்தனம், அதாவது தீவிர பற்றுள்ளம். அது அதனுடைய இது என்னன்னா பிறருக்கு எதையுமே கொடுக்க கூடாது, எல்லாம் தனக்கு தனக்கு தனக்கு தனக்கு என்று சேர்ப்பதைத்தான் லோப குணம் அல்லது கஞ்சத்தனம் என்று நாம் சொல்லுகிறோம். இப்படி எல்லா நற்குணமும் ஒருவனுக்கு இருந்து கூடுதலாக இந்த கஞ்சத்தனம் மட்டும் ஒரு தீய குணமாக அவனுக்கு சேர்ந்திருந்தால் மற்ற எல்லா நற்குணங்களையும் இந்த ஒற்றை தீ குணம் அழித்து விடும். ஏனென்றால் அவன் எல்லாம் தனக்கு தனக்கு என்று சேர்க்கிறதிலேயே ஆசைப்படுபவன் நாலாவட்டத்தில் என்ன ஆகிவிடுவான் என்றால் எல்லா நல்ல குணத்தையும் விட்டு விடுவான். எல்லோரிடமும் இனிமையாக பேசக்கூடிய குணம் உடையவனாக இருக்கக்கூடிய அவன் தன்னிடம் யாராவது வந்து உதவி கேட்டால் ஐயோ தன் பொருளை அவனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறே என்ற ஒரு ஆற்றாமையால் அவனிடம் கோபப்பட்டு பேச ஆரம்பிச்சு உனக்கு நான் எதுவும் தரமாட்டேன் சொல்லிவிடுவான். ஆக இனிமையான குரல் இனிமையாக பேசக்கூடிய அவன் அங்கு கோபமாக பேசக்கூடியவனாக மாறி போய்விட்டான். அந்த குணத்தை அந்த கஞ்சத்தனம் என்பது மாற்றி விடுகிறது. அப்படி எல்லா குணத்தையும் அது மாற்றி விடும். அதே போல இந்த அரைக்கியானவள் இந்த காட்டையெல்லாம் அழித்து, அவள் ஒருத்தியே இந்த காட்டையெல்லாம் அழித்து வெறும் கொடும் பாலையாக மாற்றி விட்டாள் என்று சொல்லுகிறார் கம்பர். அப்படியாக ஒரு உபமானம் சொல்லி சொல்லுகிறார். எப்படி லோப குணம் லோப குணம் மற்ற எல்லா குணத்தையும் அழித்து விடுகிறதோ அதே போல இந்த ஒற்றை அரைக்கியே இந்த காட்டையில் உள்ள எல்லா மரங்களையும் எல்லா வளங்களையும் அழித்து பாலையாக்கி விட்டாள் என்று சொல்கிறார். இவளை இந்த அரைக்கியை அந்த லோப குணத்துக்கு இணையாக்கி இருக்கிறார். ஒரு கொடிய அரக்கியை கஞ்சத்தனத்தோடு ஓமை ஆக்கி இருக்கிறார் கம்பர் என்றால், அப்படியானால் கஞ்சத்தனம் எவ்வளவு கொடியது என்பதை நாம் பார்க்க சொல்றோம். அது சொல்கிறார், அதுதான் இந்த பாட்டினுடைய அர்த்தம். இது நான் வார்த்தை வார்த்தை பார்க்கணும்னா நேரம் ஆயிரும், நம்ம அடுத்த வாரத்துல பார்க்கலாமா அது, அல்லது இப்பவுமே பார்க்கலாம். முடிச்சிடலாம், அடுத்த வாரம் கூட பார்த்துக்கலாம்யா, நேரம் ஆயிடுச்சு. இப்ப இந்த மூன்று பாடல்களையும் நம்ம நான்கு